இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும். சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் முன்னே அடுத்த காயம். சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் முன்னே அடுத்த காயம். உடலில் என்றால் மருந்து போடும், உடலில் என்றால் மருந்து போடும். உள்ளம் பாவம் என்ன செய்யும்? இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், இரண்டு மனம் வேண்டும். இரவும் பகலும் இரண்டானால் இன்பம் துன்பம் இரண்டானால், இரவும் பகலும் இரண்டானால் இன்பம் துன்பம் இரண்டானால், உறவும் பிரிவும் இரண்டானால், உறவும் பிரிவும் இரண்டானால் உள்ளம் ஒன்று போதாதே. இரண்டு மனம் வேண்டும். கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி. கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி. காதலின் தண்டனை கடவுள் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி. கடவுளை தண்டிக்க என்ன வழி? இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டே, நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும். குடிங்க. இது யாரோட ரத்தம்? மன்னிக்கணும், நான் எதுக்காக இதை குடிக்கணும்? நீங்க உயிரோட வாழ்றதுக்கு